விட்டு வந்த உருவானவிலும் நீதானா, அந்த வானம் விட்டு வந்த உருவானவிலும் நீதானா, என் வாசல் தேடி வந்த ஒரு தேவதை நீதானா, நீ நடக்கும் புடவை மானா, நீ சிரிக்கும் நிலவேதானா, நீ நடக்கும் புடவை மானா, நீ சிரிக்கும் நிலவேதானா. இவள் அழகிய மல்லிகை வாசம் எதை அழைக்குது மன்மத தேசம், இவள் அழகிய மல்லிகை வாசம் எதை அழைக்குது மன்மத தேசம், ஒரு வரியில் உயிரை எழும் கவிதை நீதானா, அந்த வானம் விட்டு வந்த ஒரு வானவிலும் நீதானா, என் வாசல் தேடி வந்த ஒரு தேவதையும் நீதானா. நடக்கும் புடவை மானா, நீ சிரிக்கும் நிலவேதானா.